శైలే కృపావశాత్ కల్పిత సన్నిధాన్ లక్ష్మ్యా సమాలింకిత వామ భాగం లక్ష్మీదసన్నం శరణం ప్రపద్యే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికే శ్రీ వేదాంతాచార్యవర్యో అమే సన్నిధత్తాం సదా హృదయ ప్రపద్యే నిరవద్యానాం షద్యాం గుణ సంపదాం శరణం భవవీతానాం షటకోపమునీశ్వరం శ్రీరంగనాథ షటకోపయతీంద్రదృష్టం లక్ష్మీనృసింహ షడ్జి కరుణైకపాత్రం శ్రీరంగవీర రఘురాట్ షటకోపహృద్యం వేదాంత దేశికేతీంద్ర మహం ప్రపద్యే శ్రీమతే శ్రీవన్ షటకోప శ్రీ వేదాంత దేశికేతీంద్ర మహాదేశికాయ నమః. శ్రీ వైష్ణవ సంప్రదాయத்துல நம்முடைய ஸ்ரீ சன்னிதி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகோபிலமட பரம்பரை அப்படிங்கிறது ரொம்பவும் பிராச்சீனமான சம்பிரதாயம். இது சாட்சா ஸ்ரீ மாலோலன் முதல் சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ஆதிபன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகனுக்கு சொப்பனத்துல அனுகிரகம் பண்ணி சாட்சாத் நிருசிம்மனே அவரை இந்த சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரிக்கும்படி செய்து இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினான். இத சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது ஸ்ரீமத் ரகசியத்திரே சாரத்துல குரு பரம்பரா சாரத்திலேயும் உபோத்காதாதிகாரத்திலையும் சொல்ற பொழுது ஸ்ரீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து அப்படின்ற பிரமாணமா எடுத்து காட்டுற எம்பெருமானே ஒரு ஆச்சாரிய ரூபத்துல வந்து நம்மளை போல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உத்தரிப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பகவானே சாட்சாத்தாக செய்கிறான். அப்படி உயர்ந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இன்றளவும் இந்த சம்பிரதாயத்தை நன்கு வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள், அதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த சம்பிரதாயத்துல மகான்கள் பெருமாள் சொல்ற போது உபனிஷத்துல ஒரு வாக்கியம் சொல்றது, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமேவ ஏஷ பிருணுதே தேன லப்யா. அதாவது நாம் பெருமாளை அடையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், அப்படி நம்ம பெருமாளை அடையிறதுங்கிற போது யார் அந்த பெருமாளை அடைய முடியும் அப்படின்னு உபனிஷத்தே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு சொல்ற போது அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா, நாம எத்தனையோ பிரவச்சனங்கள்லாம் பண்றோம் கேட்கிறோம், ந பகுனாஸ்ருதேன நாம எத்தனையோ சத்விஷயங்களை கேட்கிறோம் உபன்யாசங்களை எல்லாம் கேட்கிறோம், இவைகளினால பகவான அடைய முடியுமா? ந மேதையா, அவர் மகாஜானி, இந்த ஞானம் நிரம்பியவர், இவரால அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா ந முடியாதுன்னு எடுத்து உபனிஷத் சொல்ற போது இவர்கள் எவராலேயும் பகவானை அடைய முடியாது. பின்ன யார் அடையலாம் அப்படின்னா அது சொல்றது யமேவ ஏஷ விருணுதே, எவன் ஒருவன் வரிக்கிறானோ, இந்த அப்படிப்பட்ட பக்தனை வரிக்கிறானோ அந்த பக்தனாலேயே அடைய தகுந்தவன். ஆக என்ன ஏற்படுறது அப்படின்னா பகவான் அவனை வரிக்கணும், இவன் என்னை ஆராதிக்கட்டும், இவன் என்னை அடையட்டும் அப்படின்னு யார் ஒத்தனை பெருமாள் வரிக்கிறானோ சங்கல்பிக்கிறானோ அவனால் மட்டும்தான் அடைய முடியும்னு உபனிஷத் சொல்றோம். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீ சன்னதியில இந்த மாலோலனை எதிரூபமாக வந்து யார் ஆராதிக்கலாம் அப்படின்னு கேட்டா அந்த பகவான் அவனை வரிக்கிறான். இவர் வந்து எதிரூபனாக இருந்து என்னை ஆராதிக்கட்டும் அப்படின்னு பகவான் ரிசம்மன் சங்கல்பிச்சால்தான் அந்த ஸ்தானத்தை அடைய முடியும். இது பிரத்யக்ஷத்துல நிறைய பேருக்கு அனுபவத்திலையும் தெரியும். அந்த ரீதியிலே தான் முதல் சுவாமியா இருக்கக்கூடிய ஆதிபன் சடகோப சுவாமிக்கு பெருமாள் சொப்பனத்துல எழுதி அனுகிரகிச்சு நம்மை ஆராதித்து வாரம் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். அதுக்கு பிற்பாடு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய மகான்கள் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் எல்லாருமே இதே ரீதியில எம்பெருமானாலேயே நியமிக்கப்பட்டு அந்த ஸ்தானத்தை அடைந்து அவனை ஆராதித்து வருகிறார்கள். இப்படி எத்தனையோ மகான்கள் இன்னைக்கு 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் வரையில் பெருமாளை ஆராதிச்சின்றவரார். அதுக்கு காரணம் சாட்சாத் நிருசிம்மனுடைய ஒரு சங்கல்ப விசேஷம் தான் அந்த ஆராதிக்கும்படி பண்றேன். இப்படி பரம்பரையா வந்திருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்துல எத்தனையோ வருஷங்கள், கிட்டத்தட்ட இந்த சம்பிரதாயம் ஆரம்பிச்சு 650 வருஷத்துக்கு வந்துடுச்சு, 650வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த சம்பிரதாயத்துல ரொம்ப தற்காலத்துல இந்த 20வது நூற்றாண்டுல ஆரம்பத்திலேருந்து பார்த்தா பல அழகிய சிங்கர்கள், அதுல குறிப்பா நமக்கு தெரிஞ்ச தலைமுறையில நமக்கு முன்னாடி தலைமுறைகள்ல மகான்கள்லாம் அனுபவிச்சிருப்பா, அவள்லாம் இப்போ அநேகம் பேர் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதுல அடியன் கேள்விப்பட்ட அடியனுக்கு கூட பரம்பரையா வந்தது. அடியனுக்கு ஸ்ரீமன் முக்கூர் அழகிய சிங்கர்லேருந்தா அடியனுக்கு நன்னா தெரியும். பெருமனாருளாக சிங்கர் கூட அடியனுக்கெல்லாம் தெரியாது, பார்த்தது கிடையாது. அப்படி இந்த நூற்றாண்டுல ரொம்ப கீர்த்தி மூர்த்தியா இருந்திருக்கக்கூடிய ஒரு மகான் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர். அதற்கு பிற்பாடு பெருமனார் வளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர். பெருமனார் வளாகம் அழகிய சிங்கர் ரொம்ப சின்ன வயசுலேயே 50வது வயசுலேயே ஸ்தானத்துக்கு எழுதிட்டார்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மகான்கள், ஏன்னா ஆதிபன் சடகோப சுவாமி ரொம்ப யுவாவா இருக்கிறச்சேயே வந்துட்டார். இப்படி இல்லாமல் இந்த சுவாமி ஒரு 50 வயசுல வந்துட்டார், ஆனா பெருமாள் திருவள்ளம் ரொம்ப நீடிச்சு நிக்கல. சுமார் 7 வருஷ காலம் ஆஸ்தானத்துல எழுதி இருந்தார் இந்த சுவாமி. அந்த அழகிய சிங்கர் தான் முதல் முதலாக ஆசேது ஹிமாச்சலம் அந்த சஞ்சாரம் பண்ணின அழகிய சிங்கர். அவர் பத்ரிகாசிரமம் போயிட்டு திரும்புற பொழுது நைமிஷாரண்யத்துல திருநாடு அலங்கரிச்சார் அந்த சுவாமி. அப்போ அந்த ஆஸ்தானத்தை அலங்கரிக்கிறதுக்காக முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அங்க எழுற. இது மாலோலனுடைய சங்கல்ப விசேஷம். இந்த அழகிய சிங்கர் அங்க நைமிஷாரண்யத்துல 1957வது வருஷம் கார்த்திகை மாசம் அந்த ஐசிங்கர் ஆஸ்தானத்துக்கு எழுதிட்டார் சங்கல்ப விசேஷத்தினால. அப்பவே அந்த சுவாமிக்கு சஷ்டிப்த பூர்த்தியும் ஆயிருந்தது. அந்த ஐசிங்கர் ஆஸ்தானத்துக்கு எழுதிட்டார். அப்போ அந்த ஐசிங்கருக்கு தனியன் பண்ணி சமர்ப்பிச்சார். ரொம்ப ஆச்சரியமான தனியன், ரொம்ப அழகான தனியன். ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர திருஷ்டம் லக்ஷ்மி நிருசிம்ம ஷடஜித் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்க வீர ரகுராட் ஷடகோப ஹிருத்யம் வேதாந்த தேசிக யதீந்திரம் அகம் பிரபத்யே. இந்த அழகிய சிங்கருக்கு காரக்குறிச்சி பெரிய அழகிய சிங்கர் இடத்துல அன்வயம். அதான் முதல் பதம் சொல்றது, ஸ்ரீ ரங்கநாத ஷடகோப யதீந்திர திருஷ்டம். 40வது பட்டம் ஸ்ரீமதி அழகிய சிங்கருக்கு லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத சடகோப இதீந்திர மகாதேசிகன் என்ற திருநாமம். அந்த அழகிய சிங்கரால் அனுகிரகிக்கப்பட்டவர் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம ஷடஜித் கருணைக பாத்திரம். அந்த அழிசிங்கருக்கு 2 அழிசிங்கர், காரக்குறிச்சி பெரிய அழகிய சிங்கர், காரக்குறிச்சி சின்ன அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய சிவன் சடகோப ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம சடகோப இதீந்திர மகாதேசிகன், 2 அழகிய சிங்கர் இடத்துல உண்மையம். அதான் இந்த தனியில ரெண்டு பதங்கள் சாதி சொல்றது. மூன்றாவது ஸ்ரீரங்க வீர ரகுராஜ் சடகோப கிருத்தியம், இஞ்சிமேட்டு அழிசிங்கர் லக்ஷ்மீடு சிம்ம திவ்ய பாதுகா சேவக சிவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோப இதீந்திர மகாதேசிகன், அடுத்தபடியாக தேவனார் வளாகம் ஸ்ரீமதி அழியசிங்கர் சிவன் சடகோப ஸ்ரீ வீரராகவ சடகோப இதீந்திர மகாதேசிகன். அந்த பதத்தை மூணாவது பாதம் சொல்லு, ஸ்ரீரங்க வீர ரகுராஜ் சடகோப ஹிருத்யம், அவருடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்க கூடியவரான ஸ்ரீ வேதாந்த தேசிக இதீந்திரம் அகம் பிரபத்ய. வேதாந்த தேசிகன்ற திருநாமத்தை உடைய இந்த இதீந்திரரை சேவிக்கிறேன், பஜிக்கிறேன். ரொம்ப அழகான தனியம். இப்போ நாலு அழகிய சிங்கர்களுடைய சம்பந்தத்தை அடைந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் அடைந்து இந்த அழகிய சிங்கர் ஆஸ்தானத்துக்கு எழி சுமார் 35 வருட காலங்கள் ஆஸ்தான நிர்வாகம் பண்ணியிருந்தார். ரொம்ப விசேஷமான அழகிய சிங்கர். அவருடைய மேதாவிலாசம் சரி, நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் வேதாந்த விஷயமாகவும். அந்த ஐசங்கருடைய வைகரி, உபன்யாச வைகரியும் சரி, அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வைகரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அத பக்கத்துல இருந்து அனுபவிச்சவா அநேகம் பேர். அதுல அடியே ஏதோ ஒரு கிஞ்சத்தை அனுபவிச்சிருக்கேன், அந்த ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். அந்த அழகிய சிங்கருடைய பூர்ண கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகும்படி ஏதோ ஜென்மாந்தரத்துல சுகிருதம் பண்ணியிருக்கேன். அந்த ஐசங்கருடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக சித்திச்சது. அந்த ஐசங்கரிடத்திலேயே அடி எனக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணும்படியான ஒரு பாக்கியமும் கிடைச்சது. ஐசங்கரே கூட்டு அடியனை அந்த உபாய அனுஷ்டானத்தை பண்ணி வச்சாச்சு. நீ வா அப்படின்னு சொல்லியே அடி எனக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணி வச்சேன். அந்த ஐசிங்கரை பத்தி சொல்றதுக்கு அவருடைய குண அனுபவங்கள் எவ்வளவோ இருக்கும். அந்த ஔதாரியம், அந்த காருண்யம் இந்த ஐசிங்கரிடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது துரியாசிரமம்னு கிடையாது, பூர்வாசிரமத்திலிருந்தே அந்த ஐசிங்கருக்கு அந்த ஔதாரியம், அந்த வள்ளல் குணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஐசிங்கருக்கு. இத பல சந்தர்ப்பங்கள்ல அடியனுடைய குடும்பத்திலேயே அனுபவிச்சிருக்கோம், ஆசிரம ஸ்வீகாரமான பிற்பாடும் அனுபவிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லணும். அத பூர்வாசிரமத்துல ஒரு சமயம் முக்கோர் ஸ்ரீமதி அழகிய சிங்கர் இங்க செங்கல்பட்டுக்கு பக்கத்துல வடக்குப்பட்டுன்னு ஒரு அக்ரஹாரம், ரொம்ப பிராச்சீன அக்ரஹாரம், ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்துல பாகவத சப்தாகத்துக்காக அந்த ஐசிங்கரை ஏழை பண்ணியிருந்தா. பாகவத சப்தாகம் நடந்தது, ஐசிங்கர் ஆச்சரியமான உபன்யாசம் இது அப்படின்னு கேள்விப்பட்டது. அங்க வடக்குப்பட்டுல இருக்கிறவா அவளே சொன்ன விஷயம். அந்த ஐசிங்கர் ஒரு வாரம் உபன்யாசங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு, அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம், அந்த ஐசிங்கர் உபன்யாசம் முடிஞ்சு வரப்போது சம்பாவனையா ஏதோ சம்பாவனையும் பண்ணிட்டு அந்த அழகிசிங்கருக்கு நல்ல அகலக்கர வேஷ்டி. அந்த காலத்து இப்ப இந்த காலம் மாதிரி அகலக்கர வேஷ்டி நிறைய பேர் உடுத்திக்கிறவாள்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அந்த அகலக்கர வேஷ்டி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப துர்லபம். அந்த அழகிய சிங்கருக்கு இந்த வேஷ்டி சம்பாவனை எல்லாம் பண்ணி அந்த ஊருக்காரா அன்னைக்கு சாத்த முறையெல்லாம் முடிஞ்சாவிட்டு ஐசிங்கரை கொண்டு விடுறா ஊர்லேருந்து வந்து வெளியில அந்த மெயின் ரோடுக்கு வரணும். வரப்பொழுது யாரோ ஒரு ஏழை ஒருத்தன் ஏதோ சுவாமி ஒருத்தர் வரார் அப்படின்னுட்டு சுவாமி அங்கேருந்து கையை கூப்பினான். அவன் கேட்டான், ஐயா சுவாமி ஏதாவது ஒரு பழைய வேட்டி இருந்தா கொடுங்க சுவாமி, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. ஐசிங்கருக்கு என்ன தோணித்தோ தெரியல, சட்டுன்னு மடிசிங்கிய பிரிச்சார். இவா கொடுத்திருக்கக்கூடிய புது வேஷ்டி எடுத்து அவனிடத்துல அப்படியே தூக்கி கொடுத்துட்டார் ஐஷிங்க. கூட வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி, என்ன இது இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு அந்த வேஷ்டியை கொடுத்தோம், சாமி இப்படி கொடுத்துட்டாருன்னு, சாமி புது வேஷ்டியை கொடுத்துட்டார். அப்போ ஐஷிங்கர் கேட்டார், சுவாமி இந்த மாதிரி நான் இன்னொரு உபன்யாசம் பண்ணி எனக்கு இன்னொரு வேஷ்டி கிடைச்சிடும், அவனுக்கு கிடைக்குமா சொல்லும், நீ போடா அப்படின்னு நினைச்சுட்டார். அந்த மாதிரி ஒரு ஔதாரியம், இது பல இட பல சந்தர்ப்பங்கள்ல அனுபவிச்சிருக்கான். அடியோங்களுடைய குடிசைக்கே ஒரு தரம் ஐஷிங்கர் பூர்வாசிரமத்துல வந்ததாக சொல்லுவான். வரப்போது அந்த வழியில ஒரு தோட்டம் இருக்கும், வாழைத்தோப்பு, அங்க யாரோ ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தா, பெரிய வாழை தார் என்ன முத்தின காய், அத பார்த்த உடனே அவருக்கு அந்த ஆள்காரனை கூட்டார், அந்த தார் அப்படியே விட்டு தூக்கிட்டு வாங்க பின்னாடின்னு விட்டார். யாரையும் கேட்கல, அந்த எஜமானலாம் கேட்கணும்ன்றது தோணல, நேர எடுத்துட்டு ஆத்துக்கு வந்த அடியனுடைய தாயாரை கூப்பிட்டு, இதையெல்லாம் வறுத்து வை, நான் தீர்த்தாமட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார். இது அடியன் தாயார் சொன்ன விஷயம் என்கிட்ட. போனா வறுத்து வச்சிருந்தா இதெல்லாம் பண்ணா, பார்த்தா இவருக்கு சந்தோஷம். உடனே சாச்சார், இது நான் எனக்கு கேட்டேன்னு நினைச்சியா, எனக்கு கேட்கலண்ணா, ரொம்ப அழகா பேர் நான் தார் நன்னா இருந்தது, இங்க பெருமாளுக்கு கண்ணன் எழுந்திருக்கான், இவனுக்கு பண்ணி சமர்ப்பிக்கணும்னு தோணிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனோபாவம், அது துரிய ஆசிரமத்திலேயும் அது தொடர்ந்து இருந்தது. எத்தனையோ பேர் கேட்டிருப்பான், இதானியம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் அடிக்கடி ஒரு விஷயத்த சாதிப்பார். சாதிக்கிற போது ஸ்ரீரங்கத்துல எழுந்திருக்கிற போது ஒரு நாய்க்குட்டி போட்டிருந்துதான், அதை பார்த்த உடனே உள்ள ஆசிரம பரிசாரகாலை கூப்பிட்டு அந்த நாய்க்கு கொண்டு சாதம் வைடா, புதுசா பிறந்துதான் நாய்க்கு போய் வைக்கணுமா அந்த சாத்த அப்படின்னா, இனி ஒரு பெரிய குட்டிய ஒரு ஜீவ சம்ரக்ஷணம் பண்ணிட்டேன், நாய் வந்து குட்டி போட்டா ஒரு குட்டியை சாட்டுருமா பசி தாக்காத, அது இல்லாதபடிக்கு ஐஷிகர் அந்த நாய்க்கு ஏதோ சாதம் போட்டு ஒரு ஜீவனை ரட்சிச்சேன்னு சாதிச்சாருன்னு சொல்லுவார் ஐஷிங்கர். அதே போல ஐஷிங்கர் அந்த சைக்கிள்ல சில வியாபாரிகள்லாம் வருவான், யாரோ ஒரு வியாபாரி தட்டு, அப்ப அந்த அலுமினிய தட்டு வச்சுன்னு பாத்திர வியாபாரம் பண்ணிட்டு வந்தா, இவர் வாசல்ல திண்ணையில உட்காந்துட்டு இருந்தார் ஐஷிங்கர். வந்தா அந்த ஐஷிங்கர், இன்னைக்கு வியாபாரமே ஆகல சாமி, வியாபாரம் ஆல சாமி, ஏதாவது போனேன் பண்ணணும்னு, ஏண்டா ஒரு என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். சரி என்ன ஏதோ சொன்ன, சரி மொத்த தட்டையும் வச்சுட்டு போ, நான் பணத்தை வாங்கிட்டு போனுட்டார் ஐஷிங்கர். இந்த தட்டை ஐஷிங்கர் என்ன பண்ண போற, அவருக்கு ஒண்ணும் அல்ல இது கிடையாது, இந்த தட்டை அங்க கோபுரம் கட்டின்னு இருந்த ஆள், வேலை செய்யற ஆள், அவன் குடும்பத்துக்கு மொத்த பேருக்கு இனாமா ஒண்ணு கொடுத்துட்டார் ஐஷிங்கர். அவர்கள்லாம் இதனால ஏதோ அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்குமே அப்படின்னு எல்லாம் சாதிப்பார். ஐஷிங்கருடைய ஔதாரியம் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்க. அந்த ஐஷிங்கரை பத்தி சொல்லணும்னா, அந்த ஔதாரியத்துக்கு எல்லையே இல்லை. அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு ஸ்ரீரங்கம் தசாவதார சந்நிதியில இருக்கிறவாளுக்கெல்லாம் அங்க வீட்டு மனைகள் ரொம்ப ரொம்ப சொல்பமான விலையில அவர்களுக்கெல்லாம் அந்த வீட்டு மனையெல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அதை கட்டுறதுக்கு பணம் கொடுத்து, அதன் மூலமாக இந்த பெருமாளுக்கு ராஜகோபுர நிர்மாணம், அந்த ராஜகோபுர நிர்மாணத்துக்கு ஐஷிங்கர் பட்ட சிரமங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அது ஒரு பெரிய மகாராஜாக்கள்னால பண்ண முடியாத ஒரு காரியம். அது ஒரு ஐஷிங்கர் ஒரு சன்னியாசியா இருந்து அத நடத்தி வச்சார். அது ஐஷிங்கர் அடிக்கடி சாதிப்பார், முக்கூர்லதான் எழுந்திருந்தார். அப்ப அவருக்கு சொப்பனமாகி எனக்கு கோபுரம் கட்டணும்னு ரங்கநாதன் நியமனத்தை அனுசரிச்சு ஐஷிங்கர் ஒரு சாதிப்பார். இந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு கழகம் படுத்துட்டு இருக்கானே, அந்த கிழவன் இந்த கிழவங்கிட்ட சொன்னா பண்ண சொல்லி அதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்தை பூர்த்தி பண்ணினார் அந்த கழுகை சிங்கம். ரொம்ப அதுக்காக எவ்வளவோ சிரமங்கள், அந்த ஒரு சிரமங்கள் எதையுமே கணிசிக்காமல் அவ்வளவே ரொம்ப சுலபமாக அதை சாதித்து முடித்து கொடுத்தார். பூர்வாசிரமத்துல ஈஸ்வரர் மன்னார்குடியில கேட்டிருந்த, மன்னார்குடியில ஆராதனம் பண்ணிட்டு இருந்த அந்த சந்தர்ப்பங்கள்ல சோழ தேசத்துல அவருக்கு நிறைய சிற பரிச்சிதங்கள்லாம் உண்டு. தில்லியம்பூர் சுவாமி கிட்ட எல்லாம் சாஸ்திரம் வாசிச்சிருக்காருன்னு சாதிப்பார். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஞான பாகத்திலேயும் ஐசிங்கர் சதஸ் நடத்துறதுலேயோ இதையெல்லாம் அந்த சதஸனுடைய ஒரு வைசிஷ்டியம் வாசாம கோச்சரமாக இருக்கும். மாலோலனுடைய அந்த வித்வத் சதஸ்ல அன்வயிக்காத மகா வித்வான்களே கிடையாது. எல்லா வித்வான்களையும் வரவழைப்பார் ஐசிங்கர். இப்ப சதஸ் எல்லாம் 10 நாள் நடக்கும். ஐசிங்கருடைய வைபவத்துல 10 நாள் நடக்கும். கோலாகலமாக இருக்கும் அந்த மாலோல வித்வத் சதஸ். ஐசிங்கர் பல கேள்விகளை எல்லாம் கேட்பார். ரொம்ப சமத்காரமாக இருக்கும் அந்த கேள்வியெல்லாம். ரொம்ப அவரே ஐசிங்கரே அதுக்கெல்லாம் அதுக்கு விளக்கமும் சாதிச்சா. சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து சில ரொம்ப நுணுக்கமான கேள்விகள்லாம் கேட்பார். இதுல விவாதங்கள்லாம் கூட நடக்கும். இப்படியா அப்படியா அப்படியெல்லாம் கேட்பார் ஐசிங்கர். அதுக்கு சில பேர் கொஞ்சம் சிரமப்படுவா. ஆனாலும் ஐசிங்கர் அதுக்கு விசேஷமான அர்த்தங்கள் இதையெல்லாம் சாதிச்சா. அப்படி ஒரு மேதாவிலாசம் அழகிய சிங்கர் இடத்துல என்னைக்குமே உண்டு. அந்த ஐசிங்கர் சம்பந்தம் யாராவது போய் எனக்கு ரொம்ப சிரமதசையா இருக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னா ஐசிங்கர் உடனே அனுகிரகிச்சுடுவார். தான் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்றது கூட தெரியாத கொடுப்பார். தான் கொடுத்தது தெரியாத கொடுக்கறதுங்கிறது அந்த ஔதாரியத்துல ஒரு வைசிஷ்டியம் உண்டு அந்த ஐசிங்கருக்கு. அப்படி ஒரு ஔதாரியம் அந்த ஐசிங்கர் பூர்ணமாக கிட்டத்தட்ட 100 திருநக்ஷத்திரங்கள் எள்ளி இருந்துட்டார். அப்புறம் அந்த பிடிவாதமாகவே அத தன்னுடைய வந்த காரியம் அவர் பெருமாள் நியமிச்ச காரியம் பூர்த்தியானதுக்கு அப்புறம் இந்த ஐசிங்கர் திருநாட்டுக்கிட்ட அத ஆடி கிருஷ்ண திருத்தியை அந்த ஐசிங்கர் திருநாடு அலங்கரிச்சது. ரொம்ப விசேஷமான கைங்கரியங்கள் பண்ணினார். குறிப்பா சொல்லணும்னா அந்த கோபுர கைங்கரியம், அது இல்லாத இன்னும் பல சொந்த கைங்கரியங்கள்லாம் சம்பிரதாயத்துக்காக ஐசிங்கர் சாதிச்சிருந்தார். என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம், ஐசிங்கர் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கிற போது அடியன் ஏதோ ஒரு காரியமாக திருவனந்தபுரம் போக வேண்டிய நிர்பந்தம். அப்போ இது வந்து 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுத்து. அந்த சந்தர்ப்பத்துல அடியன் அப்பெல்லாம் நேர இங்கிருந்து பிரயாணங்கள் ரொம்ப நாழி ஆகும். அதனால நடுவில் அனுஷ்டானத்துக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம். ராத்திரி கிழமைனா மறுநாள் மத்தியானம் வரையில் போகணும், அவ்வளவு தான் சிரமமாக இருக்கும். அதனால அடியன் என்ன பண்ண, இங்கேருந்து சென்னையிலேருந்து மெட்ராஸ் அப்போ கிளம்பி ஸ்ரீரங்கத்துல போயிட்டு அங்க ஒரு நாள் சாயங்காலம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு ஆகாரத்தை பார்த்துட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம் போகணும்ன்ற உத்தேசத்துல ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். அப்புறம் திருச்சியிலேருந்து நான் ஏதோ ஒரு இதுல ரிசர்வ் பண்ணியிருந்தேன். சாயங்காலம் அங்க 7:45 வண்டி ஏறி மறுநாளைக்கு கார்த்தால திருவனந்தபுரம் போறதாக. நான் ஸ்ரீரங்கம் போறச்சே அன்னைக்கு கார்த்தால போயிட்டு இதெல்லாம் பண்ணேன். ஐசிங்கர் மத்தியானம் எப்பவுமே நான் போனா கொஞ்சம் ஏகாந்தமா ஆசிரமத்துல பிரீத்தியா பேசின்னு இருப்பேன். என்னடா எங்க வந்த என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் ஏதோ காரியமாக திருவனந்தபுரம் போகணும், நேரம் போகிறதுக்கு சிரமமா இருக்கும், அதனால இங்க இறங்கி ஒரு வேளை ஆகாரத்தை பார்த்துட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பி போகணும், உனக்கு எப்போ வண்டி அப்படின்னு கேட்டார். ராத்திரி எங்க 7:30 திருச்சியில வண்டி ஏறணும் அப்படின்னு. ஏண்டா அப்போ அதுக்குள்ள இங்க இருந்து ஒன்னும் ஆகாதுடா, சாயங்காலம் பானகாரம் கொஞ்சம் நாழி ஆகும், இங்க முடியறதுக்கே 7 ஆயிடும், உன்னால அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, நீ 6 சந்தியாவந்தனம் மட்டும் கிளம்பிடும் அப்படின்னு ஐசங்கரே சாயிச்சார். திருவனந்தபுரம் போனா எங்க தங்குவ? எங்க போனா அடியன் மடத்துலதான் போய் தங்கணும், அங்கதான் தங்கிட்டு ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ அங்கேதான் போகணும். சரி, உடனே அப்போ மடப்பள்ளியில சோதிம்பாக்கம் ரங்கசாமி எங்க பிரீத்தியா இருப்ப, அவரை கூட்டார். தெரியுமோ இல்லையோன்னா இவன் போறான், அவனுக்கு ஆகாரம் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு ஐசங்கரே நியமிச்சிட்டார். தனியா இப்போ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டுவா, ஆகாரம் சாட்டுவாடா அப்படின்னு. 6 போன சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அவர் உடனே ஏதோ பண்ணி வச்சிருந்தார், சாப்பிட்டுட்டு ஐசங்கரை சீர் வச்சுட்டு கிளம்பு வந்தேன். அதுக்குள்ள ஐசிங்கரை என்ன பண்ணா, அவர் கைப்பட ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடுதாசி ஒரு ஸ்ரீமுகம் ஒண்ணு சாதிச்சுட்டார். திருவனந்தபுரத்துல மடத்துல இருக்கிறவாளுக்கு இது மாதிரி இன்னார் வர அவருக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கணும், எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் ஒரு ஸ்ரீமுகம் இது கொண்டு கொள்ளடா அப்படின்னு ஐசிங்கரே கையெழுத்து போட்டு நேர கையிலேயே சாதிச்சார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கூட இந்த மாதிரி பண்ணுவாள் நேரம் ஐசிங்கரே கடுதாசி கொடுத்து பண்ணுவார். சரி வாங்கிட்டேன், ஐசிங்கர்கிட்ட போயிட்டு சாயங்காலம் திருச்சிக்கு போய் வண்டி ஏறி மறுநாளைக்கு காத்தால திருவனந்தபுரம் போயிட்டேன். அங்க போய் மடத்துல நான் போன உடனே யாரோ வந்த உடனே போன உடனே அந்த ஸ்ரீமுகத்தை நேர கொண்டு கொடுத்தேன். ஐசிங்கர் ஸ்ரீமுகம் கைப்பட வந்தோடனே அவர் அப்படியே பயந்து போயிட்டார். அவர் சுவாமி இது எப்படியா அப்படின்னா, எனக்கு அன்னைக்கு நாங்க 1 தக்க வேண்டி இருந்தது, எனக்கு அப்படி ஒரு ராஜோபச்சாரம் பண்ணி வச்சா அங்க, அது ஐசிங்கருடைய பரம கிருபை. அது எனக்கு நான் ஐசிங்கரே ஸ்ரீமுகம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் ஐசிங்கர் பிரீத்தி விசேஷத்தினால எப்ப போனாலும் இந்த மாதிரி என்ன காரியம் பண்ணணும் நீ அப்படின்னு கேட்டா உடனே அதுக்கு அனுகூலமாக எனக்கு அந்த பரம அனுகிரகத்தை பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணும்படி பண்ணி வச்சார் ஐசிங்கர். மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எப்போ நான் ஆசிரமத்துக்கு போனாலும் அந்த ஏகாந்தமா கூப்பிட்டு பிரீத்தியா விசாரிப்ப. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மத்தியானம் ஒரு 3 ஐசிங்கர் மத்தியானத்துல பெஞ்சில் உட்காந்துட்டு ஏதோ கணக்கு எழுதிட்டு இருப்பார், போட்டுட்டு இருப்பார். யாரோ வந்தார், யாருன்னு கேட்டா ஏதோ ஒரு மடத்துல இருந்து கோபுரம் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுக்க வந்திருந்தா. வந்த உடனே அவர் மத்தியானம் தான் வந்த, நான் பேசிட்டு இருக்கிற போது இப்போ யாரு பாரு விசாரினார், உள்ள வர சொல்லு. பார்த்தா அவர் வேற ஏதோ மதத்தை சேர்ந்தவர். சேர்ந்தா எங்க வந்தான்னு கேட்டார். இல்ல எங்க மடத்திலேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார். எப்போ வந்தேன்னு கேட்டார் அவர். நான் கார்த்தாலேயே வந்துட்டேன். கார்த்தால வந்தா ஏன் இப்போ வந்த, கார்த்தாலாம் எங்க போன, ஆகாரத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் வந்து வெளியில ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன், அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போதான் வந்தேன். நீ வந்தது பெருமாள் காரியமா வந்திருக்க, உடனே பெருமாள் காரியத்தை பண்ணி அதை பண்ண வேண்டாமா, நீ வேற ஏதோ போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு இவ்வளவு நிதானமா கொடுக்கறியே, இது தப்பு இல்லையா? அவர் கொடுக்க வந்தது டொனேஷன், அவரை கோச்சிருந்தார் ரொம்ப. பெருமாள் எங்க பெருமாளுக்கு கொடுக்க வந்தா அதுதான பிரதான காரியமாக இருக்கணும், அதை விட்டுட்டு நீ வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு ஏன் எங்க பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட வேண்டாமா, நீ அப்ப கொண்டு வந்து கொடுக்கறியன்னு ரொம்ப கோச்சிருந்தார் ஐஷிங்க. வந்தவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல. சரி நீ போய் எங்க மடத்துல போய் சாப்பிட்டுட்டு வா, இப்போ சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் டொனேஷனை நான் வாங்கிப்பேன். என்ன வாங்கி போய் சாப்பிட்டு வான்னு என்ன கூப்பிட்டு நீ போய் அவன் சாப்பிடறானா சாப்பிட்டு அவனுக்கு ஏதாவது சாகாரம் பண்ணி வச்சுட்டு அவன் அழைச்சிட்டு வா அப்படின்னு விட்டான் ரைஷ்ணன். சரி, அவர் அழைச்சிட்டு போனேன். மடப்பள்ளியில உட்காத்தி வச்சு அவர் இருந்தார், யாரையோ கூப்பிட்டு வச்சு அவர் சாட்டார். சாட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து திருப்பி ஆசிரமத்துக்கு வந்தார். என்னடா சாட்டா, நானும் சாட்டேன், கூப்பிடு, கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதீங்க, நீ உங்க சுவாமி ரெண்டு பேரும் வந்து இங்க பெருமாளை சேவிச்சுட்டு போங்க, அப்பதான் இந்த இங்க கொடுத்த டொனேஷனுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதிச்சு அனுப்பிச்சாரு. சிங்கருடைய திருவள்ளம் யாரு வந்தாலும் சாப்பிடணும், அங்க சாப்பிடாம சந்நிதியில. இன்னைக்கு எல்லா ஐசிங்கர்களுமே அப்படிதான், ஐசிங்கர்னே கிடையாது. மடத்துக்கு வந்தா யாருமே பட்டினி இருக்கக்கூடாது. மூணு வேளையும் ஆகாரம் தாராளமா சந்தித்துல இன்றளவும் அந்த வைபவம் நடந்துட்டு தான் இருக்கு. முக்கூரிசிங்கருக்கு ஒரு பிரீதி, யார் வந்தாலும் போய் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தரியாராதனை எல்லாம் ஆனா விட்டு தான் அத அக்ஷத சாதிப்பார் அந்த ஐசிங்கர். இப்போ ஐசிங்கர்கள் அப்படிதான், இதே வைக்கரியை தான் கடைபிடிச்சுட்டு வரா அந்த ஐசிங்கர்கள். இப்படி ஒரு வைபவத்தை உடைய ஐசிங்கர். ஐசிங்கரை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பாண்டித்யமும் சரி, இதுல குறிப்பா சொல்லணும்னா ஐசிங்கர் பரநியாசம் பண்ணி வைக்கிற அந்த வைபவம் ஆச்சரியமாக இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த க்ஷணத்துல அவன் பரிபூர்ண பிரபன்னனாக ஆகி அந்த சரணாகதியை பண்ணி வைப்பார் ஐசிங்கர். அவ்வளவு ஒரு வைசிஷ்டியம் உண்டு ஐசிங்கர் சாதிக்கிறதுல. இன்னும் பாண்டித்யமும் சரி, ஞானம், அனுஷ்டானம், அந்த குணங்கள் எல்லா விதத்திலையும் அந்த ஐசிங்கர் ஒரு அமிதர சாதாரணமாக கேட்டிருந்தார். அது 35 வருஷ காலம் அந்த ஆஸ்தான நிர்வாகத்தை பண்ணி மடத்துக்கு ஒரு ஒரு பெரிய பேர். ஸ்ரீசன்னிதி சம்பிரதாயங்கிறது ஏதாவது யாராவது சொல்லணும்னா கோபுரம் கட்டின ஐசிங்கர் மடம் இல்லையா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தியை அடைஞ்சிருக்கக்கூடிய வைபவத்தை உடைய ஐசிங்கர். ஐசிங்கருடைய திருநக்ஷத்திரம் ஆவணி ஹஸ்தம். அந்த ஹஸ்த நட்சத்திரமே விசேஷமானது. அது ஆவணி ஹஸ்தம் அநேகமா இந்த சாம உபாகரம அநேகமா சம்பவிக்கக்கூடிய அதுல அவதரிச்ச அந்த ஐசிங்கர் ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் ஏழில இருந்து இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி எல்லாரையும் நம்ம உஜ்ஜீவிக்க பண்ணிருக்க. அந்த வைபவத்தை நாம எல்லாரும் ஸ்மரிச்சுண்டு அந்த ஐசிங்கருடைய வைபவத்தை கொண்டாடணும். ஸ்ரீரங்கநாத சடகோப எதீந்த திருஷ்டம் லக்ஷ்மி சும்ம சடஜித் குரணி ஏகபாத்திரம் ஸ்ரீரங்க வீர ரகுராட் சடகோபஹம் வேதாந்த தேசிக எதீந்திரம் அகம் பிரபத்யே ஸ்ரீமதே சிவன் ஷடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக இதீந்திர மகாதேசிகாய நமஹா.